கருதிய நல் எண்ணம் கைகூட வேண்டும் கரிமுகனே அன்னை அருள்மகனே நான் கருதிய நல் எண்ணம் கைகூட வேண்டும் கரிமுகனே அன்னை அருள்மகனே சுருதியின் நாயகனே சுழிமுனை வாழ்பவனே நாயகனே சுழிமுனை வாழ்பவனே சுத்த சத்வ குணனே சக்தி விநாயகனே கருதிய நல் எண்ணம் கைகூட வேண்டும் கரிமுகனே அன்னை அருள்மகனே வலம் வந்து கரம் குவித்து சீரம் தாழ்த்தி நின்றால் நலம் தந்து குலம் காத்து வளம் பெற செய்வான் வலம் வந்து கரம் குவித்து சீரம் தாழ்த்தி நின்றால் நலம் தந்து குலம் காத்து வளம் பெற செய்வான் நிலம் காற்று நீர் நெருப்பு நிலவிடுமாகாயம் நிலங்காற்று நீர் நெருப்பு நிலவிடுமாகாயம் நிறைந்தே இயங்கிடும் சிறந்தமை பொருளே கருதிய நல் எண்ணம் கைகூட வேண்டும் கரிமுகனே அன்னை அருள்மகனே யானை முகன் பார்வையினால் அகிலம் செழித்தோங்கும் ஆறுயிர்கள் பூலகில் அடிபணிந்தே மகிழும் யானை முகன் பார்வையினால் அகிலம் செழித்தோங்கும் ஆறுயிர்கள் பூலகில் அடிபணிந்தே மகிழும் வானமாளாவி நின்று பலமிடமாய் சுழன் வானமாளாவி நின்று பலமிடமாய் சுழன்று தேனில் சுவை கூட்டும் கானாமிருத கணேஷ கருதிய நல் எண்ணம் கைகூட வேண்டும் கரிமுகனே அன்னை அருள்மகனே சுருதியின் நாயகனே சுழிமுனை வாழ்பவனே சுத்த சத்வ குணனே சக்தி விநாயகனே கருதிய நல் எண்ணம் கைகூட வேண்டும் கரிமுகனே அன்னை அருள்மகனே